கொட்டி கட்டிய தாலி கிள்ளை தனி மரியாதை பட்டதும் போதும் அம்மா தொட்டதே பாவம் அம்மா பெண்ணுக்கு தேவை இங்கே சுயமரியாதை ஏன் நெஞ்சில் போராட்டம் ஏன் கண்ணில் நீரோட்டம் நீ பாடும் பூந்தோட்டம் மல்லிகை மாலை கட்டி மங்கள மேளம் கொட்டி கட்டிய தாலி கிள்ளை தனி மரியாதை கற்பிக்கத்தானோ கொண்டவன் கொண்டு வந்தானோ உப்புக்கல்லை வைரம் என்று நம்பி நடந்த பாவம் குற்றங்கள் கற்பிக்கத்தானோ கொண்டவன் கொண்டு வந்தானோ உப்புக்கல்லை வைரம் என்று நம்பி நடந்த பாவம் மஞ்சள் தாலி பூவிலங்கா காலில் போட்ட பொன் விலங்கா கட்டிய தாலி கிள்ளை தனி மரியாதை பட்டதும் போதும் அம்மா தொட்டதே பாவம் அம்மா பெண்ணுக்கு தேவை இங்கே சுயமரியாதை மேளம் கொட்டி கட்டிய தாலி கிள்ளை தனி மரியாதை.